ராஜயோகம் கூடி வந்து மாலை சூடும் வேளையின்று வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும் மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும் காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும் காதல் உலகை ஆள வேண்டும் வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு காதல் செய்த ஜோடியெல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை இதயமே இணையவே இருவரும் பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு புதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவி